கண்ணாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி ஜித்து ஜில்லாடி மீட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி கிடி கேடிக்கெல்லாம் கேடி அட டிமிக்கு குடுக்கும் உள்ள ஜோக்க புடிச்சுடுவோம் தேடி உன்ன போல ஆளடிக்க எடுக்கணும் திரும்ப உன்னை வச்சாதான் தப்பு செய்ய தோணாது திரும்ப வர வர பொண்ணுங்கள எங்க நான் நீ தொட்ட உன் கைய வச்சு போட்டுடுவேன் புத்தூர் மாவு கட்ட சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் எல்லாம் சினிமா நீ பொருள் குத்தா காக்க வரும் காக்கி துணிமா கில்லாடி மாமா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி சித்து ஜில்லாடி மிக்தா கில்லாடி மாமா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி வந்தா சதர போலீஸ் நார்மல் பர்சனா நீ மாமானு கூப்பிட போலீஸ் உக்கா புர்சனா கவு வாங்க காத்து நிற்க ரோட்டுல மேடு உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஹெல்மெட் போடு வீடு கேஸ்ல மாட்டிக்கின்னு பிசி ஆட கெஞ்சோ அவன் கேட்காமல குடுப்ப நீ ஈஸியாத லஞ்சம் செஞ்ச தப்ப மறைக்க நின்னு குடுக்கிற தூக்க உனக்கு தகுதி இல்ல இன்னைக்குமே போலீஸ திட்ட காக்கி சட்டம் முன்ன எதுவும் பெருசுல பொட்டாட்டி புள்ள பாசம் போட்டோவா பரிசுல நல்ல நாளிலையும் வீட்டுல தங்கல கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கல சித்து கில்லாடி மிக்தா கில்லாடி மாமா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி சித்து கில்லாடி மிக்தா கில்லாடி மாமா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி